என்னை தீண்டாத பூ இல்லையே, நான் உன்னை நினைக்காத நாள் இல்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே, தேன் துளி பூவாயில் பூவிழிமான் சாயல், தேன் துளி பூவாயில் பூவிழிமான் சாயல், கலையெல்லாம் பழகுவோம் அனுதினம், எங்கும் இருக்கும் வாசம் வரும் எங்கும் இருக்கும். Oh.